శ్రీమాన్ వెంకటనాథారి కవితా కేసరి వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదా హృది యస్య వాగ్వృత్తి పర్యంత యతిరాజ సరస్వతి తస్మై వేదాంత గురవే భూయో భూయో నమో నమః. విశుద్ధ విజ్ఞాన ఘనస్వరూపం విజ్ఞాన విశ్రాణన బద్ధదీక్షం దయానిధిం దేహభృతం శరణ్యం దేవం హయగ్రీవమహం ప్రపద్యే. నమఃపన్నగనద్ధాయ వైకుంఠ వశవర్తినే శృతి సింధు సుధోత్పాద మందరాయ కరుత్మతే. భాగవతర్హల్ ఎల్లోరుకుం ఇంద మార్గేళ్ మాసత్తుల గరుత్మానుడయ பிரபாவங்களை சொல்லுகின்ற கருட தண்டகம் என்னும் சுவாமி தேசிகனுடைய சீசுக்தி. இதன் விஷயங்களை எல்லாரோடையும் அனுபவிக்கும் பாக்கியம் நமக்கு இந்த ஆச்சாரிய பாதுகா மூலமாக ஏற்பட்டிருக்கு. இந்த சன்னிவேசத்துல பாகவதர்கள் அனைவரையும் இந்த கருத்மானுடைய வைபவத்தை அனுபவிப்பதிலே ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும்படியாக பிரார்த்தித்துக் கொண்டு ஆரம்பிக்கிறேன். அனந்த கருட விஸ்வக்சேன என்று நித்தியசூரிகள்ல பிரதானமாக சொல்லப்படுபவர்கள் மூன்று பேர். அனந்தன் எல்லாருக்கும் தெரியும், திருவனம் தாழ்வான். கருத்மான் அடுத்ததாக சொல்றவர் விஸ்வக்சேனர். இவ மூணு பேரும் அங்க எம்பெருமானுக்கு சர்வதேச சர்வகால சர்வ காலமாக சர்வாவஸ்தோஜிதமான கைங்கரியங்களை பண்றவர்களாக இருந்துருக்கா. அதுல கருத்மானுக்கு ஒரு தனி விசேஷம் இருந்துருக்கு. வேதாத்மா விஹகேஸ்வர யவனிகா மாயா ஜெகன்மோகின்னு ஆளுந்த கருத்மான சொல்லச்சு வேதாத்மா என்று சொல்லி சொல்ற. ஆசனம் காந்தஸ்தே புருஷோத்தமஹா பணிபதிஹே ஷையா. ஆசனம் வாகனம் வேதாத்மா. அந்த பெரியபிராண்டியாருக்கு மகாலட்சுமிக்கு ஆசனமாக சையா படுக்கையாகவும் பணிபத்தியாக இருந்திருக்கிற ஆதிசேஷன் இருக்கேன்னு சொல்லிட்டு இவர் கருத்மான பத்தி சொல்லச்சு அவர் வாகனமாக இருக்கேன்னு சொல்லி சொல்ற. இந்த வேதங்களுக்கெல்லாம் அதிஷ்டான தேவதையாக இருக்கிறவர் வேதாபிமானி தேவதை. அந்த அதிஷ்டாதத்துன்றது அவர் கருத்மானுக்கு இருக்குன்னு சொல்லி சொல்ற. ஆத்மா வேதானாம் ஆத்மான்னு சொல்லி சொன்ன வேதத்துக்கு ஆத்மாவாக இருக்க, இப்ப நம்ம சரீரம் இருக்கு, சரீரத்துக்கு ஆத்மான்னு இருக்கு. இந்த ஆத்மாதான் இந்த கை கால்கள் போன்ற இந்த சரீரத்தில் இருக்கிற அங்கங்களை எல்லாம் அதிஷ்டானம் பண்ணி ஒவ்வொரு செயல்ல ஈடுபடுத்துறது. அந்த மாதிரி இருக்கச்சே இந்த கருத்மான் என்ன பண்றேன்னா வேதமே அவருக்கு சரீரமாக இருந்துருக்கான். சுபர்ணோசி கருத்மான்னு அந்த வேதத்தையே எப்படி அந்த சந்தஸுக்கெல்லாம் அந்த கருத்மானுடைய ஒவ்வொரு ரூபமாக எப்படி இருக்குன்றத விஸ்தாரமாக அந்த தைத்திரிய சம்ஹிதையில சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இவர் வேதம், அதாவது இந்த வேதமே சரீரமாக கொண்டவர், வேதத்துக்கு ஆத்மாவாக திகழ்கிறவர் என்பதாக ஒரு அர்த்தம். எல்லாத்துக்கும் வேதத்துக்கு அபிமானி தேவதையாக இருக்கிறபடினால அவருக்கு சர்வஜ்ஞத்துவம் சொல்லப்படுகிறது. இந்த வேதம்ன்றது அதுல சொல்லாத விஷயமே இல்லை, வேதத்துல சொல்லப்படாத விஷயமே இல்லை. ஆகையால இந்த வேதத்துக்கு அதிஷ்டானமாக அதிஷ்டானதாவாக கருத்மான் இருக்கிறதுனால பெருமாள் மாதிரி இவரும் சர்வஜ்ஞராக இருந்திருக்கேன்னு. இப்ப நித்தியசூரிகள் எல்லாருமே இன்னும் கேட்டா முட்டாள் கூட தானே சர்வஜ்ஞராக தான் இருந்துருக்க. ஏன்னா தர்மபூத ஞானத்துக்கு விகாசம் வந்துடுது, வந்த பிற்பாடு எல்லாருமே சர்வஜ்ஞர்களாக தானே ஆயிட்டான். இவருக்கு மாத்திரம் அந்த சர்வஜ்ஞத்துவம் எப்படி, இவருக்கு மாத்திரம் தனியா சொல்லணுமான்னு இல்ல இல்ல, எல்லா சமயத்திலயும் இவருக்கு இருந்துட்டு இருக்கு. அவதார திசையெல்லாம் கூட எல்லாவற்றையும் அறிந்தவராக இருந்திருக்கிறவர். ஆகையால பலம் குணங்கள் இவைகள் எல்லாம் கூட அந்த கருத்மானுக்கு ஒரு விசேஷம் இருக்கான். ஆகையால இவர் அமிர்தத்தையே கொண்டு வந்தவர். ஆகையால இவருக்கு விககேஸ்வரன் பட்சிகளுக்கெல்லாம் ஈஸ்வரனாக இருந்திருக்குவர். சத்யஹா, சுபர்ணஹா, கருடஹா, தாட்சஹா, விககேஸ்வரஹா, இப்படி எல்லாம் பல திருநாமங்களாலே அழைக்கப்படுபவராக இருக்கிறவர் அந்த கருத்மான். இப்படி அற்புதமான ஒரு கருத்மானுடைய பெருமை ஒவ்வொரு இடத்திலையும் சொல்லப்பட்டிருக்கிறது. இதே கருத்மானே தான் பெருமாளுக்கு தாசசகா வாகனம் ஆசனம், பெருமாளுக்கு தாசனாக இருக்கிறான், சகாவாக இருக்கிறான், வாகனமாக இருக்கிறான், ஆசனமாக இருந்திருக்கேன்னெல்லாம் சொல்லி சொல்ற. எஸ்தே விதானம் வியஜனம் திரையீமயம், விதானம் வியஜனம் மேல்கட்டியாக இருந்திருக்க அந்த விதானமாக இருக்க, அதாவது வியஜனம் விசிறியாக இருக்க, இப்படி பல பிரகாரமாக பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றதையே புருஷார்த்தமாக பண்ணின்றிருக்கார்னு சொல்ற. இவர் தாசமாக இருந்து எப்படி கைங்கரியம் பண்றே, தக்காவாக இருந்து எப்படி இருந்து வாகனம் என்பதெல்லாம் இந்த இடத்துல விஸ்தாரமாக சொல்லி சொல்ற. தாசசகா வாகனம் ஆசனம் துவஜகா எஸ்தே விதானம் வியஜனம் திரையீமயா உபஸ்திதம் தேன புரோ கருத்மதா தொதங்கி சம்மர்த கிணாங்க சோபினா. கருத்மானுக்கு இன்னொரு ஒரு ஏற்றம் இருந்துட்டு இருக்கான். அந்த பெருமாள் கருத்மான வாகனமாக ஆக்கிண்டு கருத்மான் மேல வரையறான். ஆசிரித ரக்ஷணத்துக்காக வேக வேகமா வரைய, இது வாயு வேகம், மனோவேகம், கருத்மானுடைய வேகம் என்று வேகமாக போறதுல பிரசித்தமானவர் கருத்மா. அப்படி இருக்கச்சே கூட அவர் போற வேகம் கூட இவருக்கு போறலையா. ஆசிரித ரக்ஷணத்துல எதனா வந்துருத்துனா என்ன பண்றதுன்னு, நாம போறதுக்குள்ள ஆசிரித்தாளுக்கு எதனா கஷ்டம் வந்துருத்துனா என்ன பண்றதுன்னு ஒரு விசாரமா இவருக்கு. அதுக்காக பெருமாள் என்ன பண்றான், இந்த காலால எட்டி எட்டி உதைக்கிறான். இந்த எட்டி எட்டி உதைக்கிறதுனால என்னாச்சு, அது ஒரு அடையாளம் ஆயிடுச்சு. இந்த மாடு வண்டி மாடு ஓட்டச்சே என்ன பண்ணுவான்னா, இந்த மாடு சில சமயத்துல மொள்ள போகும், அந்த வால முறுக்குவா வேகமா போறதுக்கு ஒசரம், அதுவும் போகாது போலன்னாக்க ரெண்டு கால் நடுவுல எட்டி உதைப்பா. எட்டி உதைச்சாலுனாக்க அது வேகமா ஓடும், அது ஒரு மர்மஸ்தானம் அதுக்கு. அந்த மாதிரி பெருமாள் தன்னுடைய திருவடியால வேகமா போ வேகமா போன்னு சொல்லி சொல்றாராம். அந்த பெருமாள் திருவடி பட்ட இடம் மொத்தம் தழும்பு வந்துட்டான். அந்த தழும்பு தொடங்கி சம்மர்த கிணாங்க சோபினான்னு சொல்ற, அதனுடைய பெருமாளுடைய திருவடி சம்பந்தப்பட்டு எப்ப பார்த்தாலும் அந்த சம்பந்தப்பட்டு அதுவே ஒரு தழும்பு மாதிரி இருக்கு. அந்த தழும்பே அந்த கருத்மானுக்கு ஒரு சிறப்பு, ஒரு சோபையை ஏற்படுத்துறதுன்னு விஸ்தாரமா சொல்லி சொல்றார். ஆகையால அவர் தாச சப்தத்தினால சொல்றார், அவர் எம்பெருமானுக்கு தாசனாக இருக்க. ஏன்னா எல்லா தாசபூதான் சதசர்வே ஆத்மானா பரமாத்மனு, பரமாத்மாவுக்கு எல்லாருமே தாசனாக தான் இருந்துட்டு இருக்கா. இவருக்கு மாத்திரம் என்ன தாசத்துவம் என்ன இருக்கு, மீதி பேருக்கு எல்லாம் கிடையாது என்ன அப்படின்னா, இந்த தாசனாக அவர் இட்ட கட்டளையே செய்யறவராக இவர் இருந்துட்டு இருக்க. தாசன்றவனுடைய ஒரு லட்சணமே என்னன்னா, சுவாமிக்கு இஷ்ட விநியோகமாக இருக்கிறது. தனக்குன்னு ஒரு எண்ணம் இல்லாமல் சுவாமிக்கு என்ன எண்ணமோ அந்த எண்ணத்தையே செய்யறது தான் தாசனுடைய ஒரு நிலைப்பாடு. அந்த நிலைப்பாட்டுக்கு இவர் முக்கியமாக இருந்திருக்கேன்னு அர்த்தம் இருக்கு. இந்த தாசத்துவம்ன்றது சேதன இடத்துலதான் வரும், சேஷத்துவம்ன்றது அச்சேதன இடத்துல வரும். ஆகையால இங்க சேத்தனாக இருந்திருக்கிறதுனால எம்பெருமானுக்கு சேகபூதமாக இருந்தாலும் தாசத்துவம் தான் முக்கியமாக சொல்லி சொல்றது. இதுக்கு அடுத்தது தாச சகான்னு தோழ்மைய உடையவனாக எம்பெருமானுக்கு தோழனாக சொல்லி சொல்ற. இந்த தாசத்துவத்தை முதல்ல சொன்னதுக்கு என்ன காரணம் என்னன்னாக்க, இந்த தாசத்துவன்றது இயல்பா ஏற்பட்டது, ஆகையால அத சொல்லி சொல்ற. லோகநாதசிய ராமசிய சகா தாசோஸ்மி ராவணா, இது இதுல சொல்ற ராவணன் இடத்துல ஹனுமா சொல்ற வார்த்தை சுந்தரகாண்டத்துல. இப்போ லோகநாதனாக இருக்கிற எம்பெருமானுக்கு சகாவாகவும் தாசனாகவும் இருந்திருக்கேன்னு சொல்ற. இங்க தாச சகான்னு சொல்லி கருத்மானுக்கு ஒரு ஏதோ ஒரு சில சமயத்துலதான் பெருமாளுக்கு தோழனாக இருந்த ஒரு அபிநயம்ன்றது இருக்கு. அததான் சொல்லி சொல்ற அந்த பெரிய யுத்தம் இந்திரஜித்துக்கும் ராமனுக்கும் நடக்கிறது. அதுல இந்திரஜித்து நாகபாசத்தினால ராமனையும் லக்ஷ்மணனையும் கட்டி போட்டு போயிடுறோம் போயிட்டாருன்னு நினைச்சிட்டு இருக்க, மொத்த பேரும் மூர்ச்சித்தால அந்த யுத்த பூமியில விழுந்து கிடக்குறான். அப்ப சீதா பிராட்டிய அழிச்சுண்டு வந்து அந்த புஷ்பக விமானத்துல அழிச்சுண்டு வந்து தோபார் ராமன் விழுந்து கிடக்குற பாரு, இவர் இனிமே எழுந்து வரமாட்டேன்ற மாதிரி எல்லாம் சொல்லி சொல்றது. அந்த அளவுக்கு ராமனுக்கு ஒரு நிலை ஏற்பட்டது. அப்ப அந்த சங்கடம் ஏற்படுத்த சமயத்துல கருத்மான் வரை அந்த நாகபாசத்துல இருந்து விடுவிச்சுட்டு நான் உன்னுடைய தோழன் என்பதாக சொல்றேன், அதுதான் சகான்றது. அவர் வாகனமாக இருக்கார், ஆசனமாக இருந்திருக்கார், அது எல்லாரும் தெரிஞ்சிருந்தது. பெருமாள் எங்க வெளியில எழுந்திரளணுமா இருந்தாலும் கருத்மான் மேலதான் எழுந்திரளுறே, அது வாகனம் ஆசனம் துவஜம். கருடத்வஜ தோஷாய கீதோ கருட தண்டகான்னு இந்த கருட தண்டகத்துக்கு முடிக்க போறார். கடைசியில சொல்லச்சு கருடத்வஜனாக இருந்திருக்கிறவர் அந்த கருத்மான் தான் துவஜமாகவும் இருந்திருக்கார் பெருமாளுக்கு. எஸ்தே விதானம் வியஜனம் திரையீமயா, விதானமாக விதானம்னாக்க அந்த மேல இது கட்டி இருக்கிறது இருக்க, மேல் கட்டி இருக்க, அதுக்கு சொல்றது விண்ணில மேலாப்பு விரித்தாற் போல் வினதை சிறுவன் சொல்லி சொல்ற. ஆகையால விதானமாக இருந்திருக்கேனா வியஜனம் விசிறியாக இருந்திருக்க, இப்படி எல்லாம் அந்த கருத்மான் இருக்க, கருத்மானுக்கு ஒரு ஏற்றம் சொல்றது. இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம், கண்ணன் அவதாரம் பண்ற இந்த சிறைச்சாலையில தேவகிக்கும் வசுதேவருக்கும் மகனாக குழந்தையாக அவதாரம் பண்ற. அவர் பறக்கச்சே அதாவது அவதாரம் பண்ணச்சேயே எம்பெருமானுக்கு உண்டான சமஸ்த லட்சணங்களோட அவதாரம் பண்றே. சமத்வதம் பாலகம் அம்புஜேக்ஷணம்னு அவர் எல்லாம் இந்த சங்க சக்கராதி இந்த பஞ்சாயுதங்களோடையும் ஸ்ரீவத்சம் கௌஸ்துபம் பீதாம்பரம் எல்லாத்தையும் அங்க சமர்ப்பிச்சுண்டு அத்தோட அவதாரம் பண்றேன். தேவகி பாக்குற இப்படியே இருந்தா இதெல்லாம் அனர்த்தம் வந்துருமோப்பா உபசம்ஹர விஸ்வாத்மன்னு சொல்லி பிரார்த்தனை பண்ற. அப்ப அவரே வழி சொல்றே, என்னை கொண்டு போய் திருவாயிற்பாடியில விட்டுருங்கோ என்று சொல்ற. அப்போ வசுதேவர் கண்ணனை எழுந்திருள பண்ணி கொண்டு போறேன். போன உடனே அந்த வசுதேவர் வரச்சேயே யமுனை வழி விட்டுருப்பான். சமுத்திரராஜன் மாதிரி பிரார்த்திக்க வேண்டிய அவசியமே இல்லை, பெரிய வெள்ளம் போயிட்டு இருக்கு யமுனையில, இருந்தா கூட காலாலேயே நடந்து போய் அந்த தாண்டி விடுற அளவுக்கு அந்த வெள்ளம் எல்லாம் குறைஞ்சுண்டு யமுனை வழி விட்டுருத்தோம். ஆதிசேஷன் தன்னுடைய படங்களோட கூட அவர் வந்து அந்த இடத்துல கொடை பிடிக்கிற மாதிரி போற, அந்த படங்கள்ல இருக்கக்கூடிய ரத்தனங்கள்லாம் அப்படியே அது வெளிச்சம் காண்பிக்கிறது எப்படி நகர்ந்து போயிட்டு இருக்கு. அந்த இடத்துல கருத்மானுடைய காரியம் என்னன்னு கேட்டா, கருத்மான் என்ன பண்றேன்னா அந்த சமயம் குழந்தை சின்ன குழந்தை அப்பதான் பிறந்த குழந்தை, அதுவும் பாதராத்திரியில போறது, பாதராத்திரியில போனா காத்து கருப்பு அண்டும்னு சொல்லி சொல்லுவா. இந்த பெண்கள்லாம் சின்ன குழந்தைய இப்ப ஒரு மூணு மாசம் நான் ஒரு வயசுக்குள்ள இருக்கிற குழந்தைய அவளையில அழிச்சுட்டு போக மாட்டார், ஏன்னா அதுக்கு எதனா காத்து கருப்புன்னு வந்துருத்தோம்னாக்க அது குழந்தைக்கு கஷ்டமா போயிடுமேன்னுட்டு இந்த காத்து கருப்புன்றது அந்த பேய் பிசாசு தான் சொல்லி சொல்றது குழந்தைக்கு ஒரு அதுக்காக இந்த காத்து கருப்பெல்லாம் அண்ட விட்டாதபடி கருத்மான் தன்னுடைய ரக்கையினால விசிறிண்டே போறான். கருத்மான் வேதாத்மாவாச்ச, வேத ஸ்வரூபியாச்ச, வேதத்துக்கிட்ட எந்த ராட்சசனோ எந்த பேயோ எந்த பிசாசோ எதுவுமே கிட்ட வர முடியாது இல்லையா. அந்த குழந்தை அப்படி பெருமாளுக்கு ரட்சணம் பண்ணேன்னு சொல்லி சொல்ற. எஸ்தே விதானம் வியஜனம் திரையீமயா உபஸ்திதம் தேன புரோ கருத்மதா தொடங்கு சம்மர்த்த கிணாங்க சோபினன். இந்த பெருமாளுக்கு எதிர அவர் எப்பவுமே எழுந்தருள் இருக்கேதாம். இதுதான் கருத்மான். எந்த திவ்ய தேசத்துல போனாலும் கருத்மான் பெரிய திருவடி பெருமாளுக்கு நேரம் இருந்தன்றப்பே. என்னன்னு கேட்டா திருக்குறுங்குடி திவ்ய தேசத்துல பார்த்துவானா கருத்மான் சின்னவரா இருப்பேன். ஏன்னா நம்பாடுவான் பெருமாளை சேவிக்கணுமா, இங்க இருந்து தூரேந்து பெருமாளை சேவிக்கணுமா, அதுக்காக தான் அந்த நம்பாடுவானுக்கு சைவசாய்க்கிறதுல குறவு வரக்கூடாதுன்றதுக்காக தான் தன்னுடைய ரூபத்தை குறுக்கிக்கிறான். இப்படி குறுக்கிண்டு கொஞ்சம் வழி விடுறான். இப்படி எல்லாம் கருத்மான் விஷயத்துல பல விசேஷங்கள் எல்லாம் சொல்லப்படுகின்றன. அப்பேற்பட்ட கருத்மானை பத்தி சொல்ற விஷயம்தான் இது. அந்த கருத்மானுக்கு சொல்லச்சு ஸ்ருதிமயமதி ஹரிஷ பிரஸ்ரயஸ்மேர வக்ரம் மணிமுகரமிவாக்ரே மங்களம் ரங்கதாம்னஹ சரணமபிகதாஸ்மோ யத்ர ரூபஸ்வரூபஸ்வகுணமஹிமதரிசி மோஹதே ரங்கசாயி. ஸ்ரீரங்கத்துல ரங்கநாதனுக்கு எதிர கருத்மான் இருக்கு. அங்க ரெண்டு கருத்மான் இருக்கு. பிரிய கருத்மான் மொத்தம் இருக்கு அந்த மண்டபத்துல. அதுக்கு முன்ன சன்னதியிலேயே அந்த பெருமாளுக்கு எதிர ஒரு கருத்மான் இருந்திருக்க. அந்த கருத்மான் எப்படி இருக்கேன்றத சொல்லி சொல்ற. ஸ்ருதிமயம் அதிஹரிஷ பிரஸ்ரயஸ்மேர வக்ரம். அவருடைய திருமுக மண்டலம் அப்படியே சிரிச்சுண்டு இருக்கான். அது பார்த்துமானாலே ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அந்த கருத்மானுடைய திருமுக மண்டலம் சேவிக்கிறதுக்கு அப்படியே ரொம்ப நல்லா இருக்கும். அதுல அது ஸ்ருதிமயமாக இருந்திருக்கு. ஸ்ருதிமய மதி ஹர்ஷ பிரஸ்ரய ஸ்மேர வக்ரம் மணி மகுர விவாக்ரே மங்களம் ரங்கதாம்னஹா. அந்த ரங்கநாதனுக்கு மணிமுகுரம் இவ எதிர ஒரு கண்ணாடி வச்சா எப்படி இருக்குமோ அப்படி இருந்துருக்கலாம். இதுதான் அந்த இடத்துல ஒரு பெரிய விஷயம். இந்த பெருமாளுடைய குணங்கள் எல்லாவற்றையும் வெளிப்படுத்துவராக இருந்திருக்கலாம். கருத்மான சேவிச்சாலே போறோம், அந்த பெருமாளுடைய குணங்கள் எல்லாம் அதுலயே அவருக்கே தெரிஞ்சு போயிட்டோம்னு அர்த்தம் அதுக்கு. ஆகையால அந்த பெரிய பெருமாள் தன்னுடைய திருமுக மண்டலத்தை கருடனாகிய ஒரு கண்ணாடியில பார்த்து சந்தோஷப்படுறாராம். இது நமக்குதான் அந்த கண்ணாடியில பார்த்து நாம பார்த்தோம்னாக்கா அதுல ஒரு சந்தோஷம் வரும். பிம்பம் பிரதிபிம்பம் எல்லாம் பார்த்தோம்னா ஒரு சந்தோஷம் வரும். நாம உனக்கு கொஞ்சம் ஒப்பனை எல்லாம் பண்ணிட்டோம்னாக்கா அந்த கண்ணாடியில பார்த்து இது நல்லா இருக்கா நல்லா இருக்கான்னு சொல்லி சொல்றது. பெருமாளுடைய திவ்யமங்கள விக்கிரகம், அது விக்கிரகம் எப்படி இருக்குன்றத பெருமாளே கருத்மான் ஆகிற கண்ணாடியில பார்த்தேன். இந்த கண்ணாடி எதிர இருக்கிற முகத்தை தான் பிரதிபலிக்கும், குணங்களை காண்பிக்காது. திவ்யாத்மஸ்வரூபத்தையும் காண்பிக்க கூடியதாக இருக்கு. பெருமாளுடைய மகிமை அந்த திவ்யாத்ம குணங்கள் ஞான பலைஸ்வரிய வீரிய சக்தி தேஜஸ்ன்னு சொல்லக்கூடிய எல்லாமே காண்பிக்கிறது. இது மாத்திரமில்ல, அந்த ரங்கநாதன் ஆசிரியர் பக்கத்துல வச்சிருக்கிற கருணையும் பிரதிபலிக்கிறதா அந்த கருத்மானது. இது அத்தியாச்சரியமான கண்ணாடி. இந்த கண்ணாடி சரணம் அபிகதாஸ்மோ யத்ர ரூபஸ்வரூப யத்ர ரூப ஸ்வரூப ஸ்வகுண மகிம தரிசி மோதத்தே ரங்கசாயி. இந்த கருத்மானை பார்த்து அவருக்கும் ஒரு சந்தோஷம் வந்தான். இப்படி கருத்மானுக்கு ஒரு ஏற்றம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பேற்பட்ட கருத்மான் விஷயமான இந்த கருட தண்டகத்தை நாம பார்க்கிறோம். ஆழ்வார் நாயிக்காபாவத்தை ஆசிரியிச்சு பெருமாள் ஏதோ ஒரு சமய தூது விடுற, வண்ட தூது விடுற, அஞ்சலிய மடனாராய் பாசுரத்துல வரைச்சே. இந்த வண்ட தூது விடச்சே கூட எப்படி எனக்கு சேவை சாய்க்கணும் என்பதாக, அருளாத நீர் அருளி அவராவி துவராமுன் அருளாழி பொற்கடவீர் அவர் மீதி ஒரு நாள் என்று அருளாழி அம்மானை கண்டக்கால் இது சொல்லி அருளா சொல்லி அருள் ஆழி வரிவண்டே யாமுமென் பிழைத்தோமே. வண்ட பார்த்து பிரார்த்தனை பண்ற, வரிவண்டே நீ எனக்காக ஒரு அனுகிரகம் பண்ணணும் என்று பிரார்த்தனை. நம்மாழ்வார் நாயிக்கா பாவத்தை ஆசிரியிச்சு இந்த பிரார்த்தனையில என்ன சொல்ற, அருளாத நீர் அருளி அவராவி துவராமுன். என்னுடைய தலைவியாக இருந்திருக்கா நாய்க்கு, நாய்க்கா பாவத்தை ஆசிரியிருக்கிற நம்மாழ்வாருக்கு பெருமாள் இதுவரைக்கும் சேவை சாய்க்கல. அதனால இதுவரைக்கும் சேவை சாய்க்காது போனா போயிட்டு வருது, இனிமேலாவது அனுகிரகம் பண்ணணும். அவர் ஆவி துவராமுன், இந்த சரீரத்திலிருந்து இந்த ஆத்மா வெளிக்கிளம்புவதற்கு முன்பாகவே சேவை செய்ய பெருமாள் ஒரு முறை சேவை சாட்சியர்னா போறோம். அந்த பெருமாள் சேவை சாய்க்காது போயிட்டே இருந்தாக்க இந்த ஆத்மா இந்த சரீரத்துல இருக்கவே இருக்காது, இதை தரிக்கவே முடியாது போயிடும். சரி, எப்படி சேவை சாய்க்கணும் என்ன, அருளாழி பொற்கடவீர் அந்த கருட வாகனமாக எழுந்தருளி சேவை சாய்க்கணும். அந்த கருட சேவை, அந்த கருடன் மேல எழுந்தருளி சேவை சாய்க்கணும். எனக்காக பிரத்யேகமா சேவை சாய்க்கிறதுன்னாக்க உமக்கு ஏதான அவமானமா இருந்தா கூட, அவர் வீதி ஒரு நாள் என்று, அவர் வீதி இப்ப அந்த ஆழ்வார் எழுந்தருளி இருக்கிற வீதியில, அந்த வீதியில வந்தா போறோம், நான் ஜன்ன நாள்ல உண்மை சேவிச்சுக்கிறேன். அப்போ அந்த கருத்மான் மேல எழுந்தருளி இருக்கிற எம்பெருமான சேவிக்கிறதுன்றது அவ்வளவு விசேஷம். எல்லா ஊர்லயும் கருட தேவைன்றது பெரிய விசேஷமாக சொல்லப்படுகிறது. ஆகையால அந்த கருத்மான் பெருமாள் மாத்திரம் சேவிக்கிறது இல்ல, கருத்மான் மேல பெருமாள் சேவிக்கிறதுன்றது ஒரு விசேஷம். இப்படி ஒரு அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்தனை பண்ற. காஞ்சிபுரத்துல இந்த வைசாகோத்சவத்துல மூன்றாம் திருநாள் இந்த கருட சேவை கார்த்தால வரும். அந்த கார்த்தால பெருமாள் எழுந்திருச்சு மீதி நாள்லாம் நேரம் எழுந்திருவேன். நம்மாழ்வார் சன்னதிக்கு நேர எழுந்தருளி அங்க நம்மாழ்வாருக்கு சீசடாவதெல்லாம் இது பண்ணி ஒரு விசேஷமான ஒரு அனுகிரகம் நடக்கும். அந்த வீதிக்கு ஆழ்வார் பிராகாரம் என்றே பேர் அதுக்கு. இப்படி கருத்மான் மேல எழுந்தருளி அனுகிரகம் பண்றது, அந்த கருத்மானோட பெருமான சேவிக்கிறது, அந்த கருட சேவை சேவிக்கிறதுன்றது ரொம்ப விசேஷமாக கருதப்படுகிறது. நடாதூரம்மாள் அந்த காத்தால வேள நாம அனுசந்தானம் பண்றதுக்கு உண்டான நாலு ஸ்லோகம் சொல்லி சொல்ற. அந்த ஸ்லோகங்கள்ல கூட வரைச்சே அந்த பெருமாள் எப்படி வரணும் என்பதை சொல்லச்சே, பிராதஸ்மராமி பவபீதி மகார்த்தி சாந்தியை நாராயணம் கருட வாகன மஞ்சநாபம் கிரகாபிபூத மதவாரண முக்தி ஹேதும் சக்ராயுதம் தருண வஹரிஜபத்ர நேத்ரம். பிராதஸ்மராமி பிராதர் நமாமி பிராதர் பஜாமி என்றெல்லாம் ஆரம்பிக்கிற ஸ்லோகங்கள். பிராதஸ்மராமி நான் காத்தால நித்தியம் நான் நினைக்கிறேன். எப்படி பவபீதி மகாத்தி சாந்தியை, இந்த சம்சாரம், இந்த சம்சாரத்துல வரக்கூடிய ஒரு பெரிய ஒரு பயங்கரமானது, இது எத்தனையோ சுகம் துக்கம் இதெல்லாம் மாறி மாறி வந்துட்டு இன்னும் கேட்டா எல்லாமே துக்க சாகரமாக தான் இருக்கு இந்த சம்சாரம். இதுல வரக்கூடிய ஒரு பெரிய துக்கம், அந்த துக்கத்தை போக்கடிப்பதற்காக நாராயணம் கருட வாகன மஞ்சநாபம், நாராயணன் ஸ்மரிக்கிறேன்னு சொல்ற. நாராயணன் எப்படிப்பட்ட நாராயணன் ஸ்மரிக்கிறேன்னா, கருட வாகனத்துல எழுந்திருக்கவர் நிலமைக சாவணனாக எழுந்திருக்கிற நாராயணன் கிரகாபிபூத மதவாரண முக்தி ஹேதும். முதலையினாலே பீடிக்கப்பட்ட கஜேந்திராழ்வானுடைய முக்திக்கு காரணமாக இருந்திருக்கிற எம்பெருமானை சக்ராயுதம் தருணவாரிஜ பத்திர நேத்திரம் சக்ராயுதத்தை தரிச்சிருக்கவ தாமரப்பூ போன்ற திருக்கணுகளை உடைய எம்பெருமானை பிராதஸ்மராமின்னு சொல்ற இதுல இருந்து கருட வாகன மஞ்சநாபம்னு அந்த கருட வாகனமாக அந்த பெருமாளை சேவிக்கிறதுக்கு அவ்வளவு விசேஷம் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மாதிரி பல பிரகாரமாக கருட வாகனத்தோடு கருடனுக்கு ஒரு ஏற்றம் இருக்கிறதுனால அந்த கருட வாகனமும் அதுக்கு பெருமாளுக்கு வாகனமாக இருந்திருக்கிற எம்பெருமான் கருடன் அந்த வாகனத்தோட பெருமாளை சேவிக்கிறது இது எல்லாருக்குமே ஒரு பெரிய பாக்கியத்தை கொடுக்கும்ன்றது தெரியப்படுத்துற. இப்படி கருத்மானுடைய வைபவம் பலவாறாக இது வெககேந்திர சம்ஹிதைன்னு ஒரு சம்ஹிதை இருக்கு கருத்மானுடைய வைபவத்தை சொல்றதுக்கு பாஞ்சராத்திரத்துல சொல்லிருக்கு. இன்னும் பல இடங்கள்ல இது தர்மசாஸ்திரங்கள்லாம் கூட அந்த வெககேந்திர சம்ஹிதையில சொல்லப்பட்டிருக்கு. ரொம்ப அபூர்வமான விஷயங்கள்லாம் கூட அந்த வெககேந்திர சம்ஹிதையில சொல்லிருக்கு. இப்படி கருத்மானுக்கு பல விதமான ஏற்றங்கள் உள்ளன. அப்பேற்பட்ட கருத்மான் விஷயமாக இரண்டு ஸ்தோத்திரங்கள் சுவாமி தேசிகன் பண்ணிருக்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சுவாமி தேசிகனுக்கு கருத்மானுடைய விசேஷ அனுகிரகம் உண்டு. என்னன்னு கேட்ட தன்னுடைய மாத்துல மாமாவான அப்புள்ளாரிடத்துல எல்லா சகல கலைகளையும் அவர் அதிகரிக்கிற எல்லா சாஸ்திரங்கள் அத்தியனம் பண்றது எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அவர் திருவகீந்திரபுரத்துக்கு போறேன். திருவகீந்திரபுரத்துல போயிட்டு அந்த ஔஷதாத்ரியில முதல்ல கருடனை குறிச்சு உபாசனம் பண்றேன். கருட மந்திரத்தை சொல்லி கருடனை குறிச்சு உபாசனம் பண்றேன். உபாசனம் பண்ணின பிற்பாடு அந்த கருத்மானே ஹைக்ரீவ மந்திரத்தை சுவாமி தேசிகனுக்கு உபதேசம் பண்றேன். பிரத்யட்சமாக உபதேசம் பண்றேன். அந்த ஹைக்ரீவ மந்திரத்தை உபாசனம் பண்ணின பிறகு ஹைக்ரீவ சாட்சா்காரம் ஏற்பட்டு அந்த சுவாமி தேசிகன் சர்வதந்திர ஸ்வதந்திரனாக ஆரேர், கவிதார்க்கிக சிம்மமாக ஆரேர், இதெல்லாம் இப்ப சுவாமிக்கு ஏற்பட்ட ஒவ்வொரு விசேஷமுமே அதுக்கு எல்லாவற்றுக்கும் மூல காரணம் கருத்மானுடைய அனுகிரகம் தான். இப்போ அந்த கருத்மான் விஷயமான கருட தண்டகமும் கருட பஞ்சாசத்தும் சாதிச்சிருக்க என்பது ஒண்ணு. கருட தண்டகத்துல எந்த சந்தர்ப்பத்தில் ஏற்பட்டதுன்றத பார்க்கணும். சுவாமி தேசிகன் ஸ்ரீரங்கத்தில் எழுந்தருள் இருந்த காலத்தில் அவருக்கு வேதாந்தாச்சாரியர் என்கிற விருதத்தை ரங்கநாதனை கொடுத்தேன். அவரை அவருடைய தேவியாக இருக்கிற பெரிய பிராட்டியார் சர்வதந்திர சுதந்திரம் அந்த விருதத்தெல்லாம் கொடுத்த பல விருதங்கள் அவருக்கு கவிதா கேக்கம் சர்வதந்திர சுதந்திரம் இப்படி எல்லாம் பல விருதங்கள்லாம் விக்காதிமந்தி விருதாணின்னு சொல்ற இதெல்லாம் சாதாரண விருதம் இல்ல. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப பிரசித்தமானது, ரொம்ப ரொம்ப ஒரு விசேஷத்தோடு கூடின விருதங்கள். இந்த விருதங்கள் எல்லாம் சுவாமிக்கு வந்திருக்கு. சுவாமி வைராக்கியசாலி, எந்த விருதத்தையும் அவர் ஆசைப்படல. ஆனா பெருமாளே அனுகிரகிக்கச்சே அதை நாம் தரிப்பது நம்மளுடைய கர்த்தவியம் கடமை என்கிற முறையில சுவாமி அந்த விருதங்களை எல்லாம் அது இது பண்ண கவிதாக்கிக கேசரினா வெங்கடநாதேன விருச்சிதா ஏதாம்னெல்லாம் சொல்லி அங்கங்க சொல்லிக்கிறேன். என்ன இதெல்லாம் பிராட்டியார் அனுகிரகம் பண்ணது, பெருமாள் அனுகிரகம் பண்ணது, வேதாந்த ஆச்சாரிய சம்ஜாம் அவஹித பகுவித் சார்த்தம் அன்வர்த்தயாமின்னு அதிகரண தாராவளி பண்ணச்சு. தனக்கு வேதாந்தாச்சாரியன்ற திருநாமத்தை ஒரு பிருதத்தை ரங்கநாதன் கொடுத்துட்டு ரங்கநாதனுடைய வார்த்தை பொய்யாக கூடாதுன்றதுக்காக அந்த பிரம்மசூத்திரத்துக்கு ஸ்ரீபாஷ்யத்துக்கு விஷயங்கள் எல்லாவற்றையும் அதிகரண தாராவளின்னு சொல்லி அத்தியுதமான ஒரு கிரந்தத்தை பண்ண அங்க பத்யை ரேதைஹி ஸ்வஹ்ருதயைஹி பிரணவ மகிமவது பாஞ்சஜன்ய கிரவேண பாத்மாதம் ரங்கநாத ஸ்வயமிதி முகரீகிருத்திய சம்மோதத்தை ஸ்மான்னு சொல்லி சொல்ற. இவருக்கு அந்த வேதாந்தாச்சாரியர்னு பிருதம் கொடுத்து அந்த பிருதத்தை சார்த்தகமாக அந்த அதாவது அந்த பிருதம் அது தகுந்த இடத்துக்கு தான் போயிருக்குன்றத நிலைநாட்டி இந்த கிரந்தத்தை சாதிச்ச உடனே அந்த ரங்கநாதனுக்கே ஒரு பெரிய சந்தோஷம் ஏற்பட்டுதான். இவருக்கு அந்த விருதம் கொடுத்தத சார்த்தமாக ஆக்கினேர்னு சொல்லி சந்தோஷப்பட்டாருன்னு உபசம்ஹாரம் பண்றேர். இதல்ல இந்த மாதிரி சுவாமி தேசிகன் இப்படி சர்வதந்திர சுதந்திரன்ற விருதத்தையும் இவர் தனக்கு தானா எதையும் ஆசைப்படல, பெருமாளை கொடுத்தது அந்த திவ்ய தம்பதிகளால அனுகிரகிக்கப்பட்ட ஒரு விருதம். இந்த விருதத்தோட அங்கங்க சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்க, இது காஞ்சிபுரத்துல இந்த கருட தண்டக்கன்றது அவதரிச்சதாக சொல்லி சொல்ற. சுவாமி தேசிகன் இடத்துல எப்பவுமே நல்லவாழ் ஒருத்தர்ல இருந்தாருனாக்க அவள் இடத்துல அசூ என்றது பல பேருக்கு இருக்கும். அந்த மாதிரி இவரிடத்துல தேசிகன் இடத்துல அசூய சில பேர். இவர் சர்வதந்திர சுதந்திரன்னு விருதம் போட்டுக்கிறாரு இல்லையோ, இங்க தந்திரன்றது சாஸ்திரத்தை சொல்றது சர்வ சாஸ்திரத்தையும் சொல்றது. இப்ப இந்த சாஸ்திர விஷயங்கள்ல வரைச்சே சுவாமி தேசிகனோட வாதிட்டு யாராலையும் ஜெயிக்க முடியாது. ஆகையால இவெல்லாம் என்ன பண்றாருன்னா ஒரு பாம்பாட்டி, அந்த காலத்துல பாம்பை வச்சுண்டு அவ பிழைக்கிறவன், அவன் அவனை கூட்டு நீ தேசிகன வம்பு இழு, நீ என்ன பண்ணணும் என்ன கேட்டேன், நான் எத்தனையோ நாளா இந்த பாம்பெல்லாம் சேர்த்து வச்சுட்டு இருக்கேன், அந்த என்னுடைய மந்திர சக்தியினால பாம்பெல்லாம் ஏவுவேன், அதை ஏவினேன்னாக்க எதனா ஒண்ணு அதையும் நீ மீறி ஒரு சக்தி இருக்கிறவனாக நீ இருக்கணும்னு சொல்லி சொல்ற. அப்போ அந்த பாம்பாட்டி சொன்னாலும் கூட சுவாமி தேசிகன் காஞ்சிபுரத்துல இந்த குளத்தினுடைய வடவண்ட பக்கத்துல ஒரு புத்து இருக்கு. இவன் எத்தனையோ நாள் பாம்பாட்டி சொல்லிட்டே இருக்கான், நீ என்னோட வா ரொம்ப கேட்டு இருக்கான், அதை கேட்கல. சரி ஒரு நாள் அவன் ரொம்ப துவம்சம் பண்றான், இம்சம் பண்றான். சரி ஆறுது ஆட்டண்டான்னு அந்த வடவண்ட கரையில இருக்கிற புத்து பக்கத்துல போய் அவர் உட்காந்துட்டேன், தன்னை சுத்தி ஏழு கோடு போட்டுட்டேன். அந்த ஏழு கோடு போட்ட பிற்பாடு அங்க நடுவுல உட்காந்துட்டு நீ என்ன பண்றியோ பண்ணிக்கோ என்று சொல்லிட்டேன். நான் இந்த பாம்பாட்டி தன் கையில இருந்த ஒவ்வொரு பாம்பா விடுறான், இந்த பாம்பெல்லாம் ஒன்னு முதல் கோடுலயே தாண்ட முடியல அங்கேயே சுருண்டு விழுந்து போயிடுச்சு, இன்னொன்னு அடுத்த ரெண்டாவது கோடுக்கு போறது மூணாவது கோடுக்கு போறது இப்படி போயிட்டே இருந்து இது இந்த பாம்புகளால எத்தாலையும் அந்த ஏழு கோடும் தாண்டி போக முடியல. கடைசியில ஒரு பாம்பு இருந்து அது மந்திர சக்தியோட கூட அந்த பாம்ப ஏவினோம், அது என்ன பண்ணிச்சுன்னா ஒரு அந்த ஏழாவது கோடையும் தாண்டி அது போறது, அந்த தேசிகனை சுத்தி இருந்துட்டு இருக்கு, அந்த பெருமாள் தேசிகன் கிட்ட வந்துருக்கு. அந்த பாம்பனுடைய ஒரு பலத்தை பாக்குறேன். இப்ப பெருமாள் அந்த சுவாமி தேசிகன் என்ன பண்றாருன்னா இந்த பன்னகன் வைணவன் கருத்மான குறிச்சு ஒரு ஸ்தோத்திரம் பண்றேன். அந்த ஸ்தோத்திரம் தான் இந்த கருட தண்டகம் என்று சொல்லப்படுகிற இந்த ஸ்தோத்திரம். ஆகையால இந்த ஸ்தோத்திரத்துல இது ஸ்தோத்திரம் பண்ண உடனே கருத்மான் ஆகாசத்துல வட்டமிட்டு அங்கேருந்து வரே இந்த பாம்பை கொத்திண்டு போயிடுறேன். இது கொத்திண்டு போன உடனே பாம்பாட்டி லபலபுன்னு நச்சுக்கிறான், ஐயோ நான் பெரிய தப்பு காரியம் பண்ணிட்டேன், எனக்கு உண்மை மேல எந்த துவேஷமோ பொறாமையோ எதுவுமே கிடையாது, என்னமோ எல்லாரும் ரூபா கொடுத்து நீ அவரோட வம்பு கேட்டு பாரு, அவர் எப்படி சர்வதந்திர சுதந்திரம்னு பேர் போட்டுக்கலாம்னு கேட்டு பாருன்னு சொல்லி சொன்னா, அதனால நான் வந்துட்டேன் நானு, இப்ப நீ என்னுடைய பாம்பெல்லாம் இப்ப போயிட்டுனாக்க நான் எத்த வச்சு நான் பழைப்பு நடத்துறது, எனக்கு வேற ஒன்னும் வழி இல்லாத போயிருக்கேன்னு சுவாமியின் இடத்துலயே சரணாகதி பண்றேன், என்னுடைய பிழைய பொறுத்தருள வேணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்றா. அதுக்கப்புறமா சுவாமி என்ன பண்றேன்னாக்க அவளுடைய வேண்டுகோளுக்கு அவன் என்ன பிரார்த்தனை பண்ணிட்டானோ அதுக்கு தகுந்த மாதிரி அனுகிரகம் பண்ண என்பதாக இந்த கருட தண்டத்தினுடைய அவதாரம் எப்படி ஏற்பட்டதுன்றதுக்கு ஒரு வட்டாந்தம் தேசிக சரித்திரத்துல சொல்லப்படுகிறது. ஆகையில அந்த கருட தண்டகத்தினுடைய சிறப்பு இது தண்டகம் என்கிற முறையில இருக்கு. இந்த தண்டகத்தினுடைய சிறப்பு அதுக்கப்புறமா அதுல உண்டான ஒவ்வொரு சரணத்துக்கினுடைய விசேஷங்களை நாம ஒவ்வொரு இதுக்கப்புறம் வரக்கூடிய உபன்யாசங்கள்ல பார்க்கலாம். இன்றைய தினத்துல அவதாரிக்கையாக கருட தண்டத்துக்கு அவதாரிக்கையாக கருத்மானுடைய பெருமையும் பெருமாளுக்கும் கருத்மானுக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தமும் அந்த கருட வாகனத்துல பெருமாளை சேவிச்சா ஏற்படக்கூடிய விசேஷமான நன்மைகளும் இந்த கருட தண்டகம் எப்படி அவதரித்தது இந்த ஸ்தோத்திரம் எப்படி அவதரித்தது என்கிற விஷயமும் சுவாமி தேசிகன் விஷயத்துல கருத்மான் பண்ணின அனுகிரகத்தையும் நாம பார்த்தோம். இப்படி நாம எல்லாரும் கருத்மானுடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமாகணும்னு பிரார்த்திச்சுண்டு அடுத்த உபன்யாசத்திலிருந்து இந்த கருட தண்டகத்தினுடைய ஸ்லோகங்கள் ஸ்லோகம் சரணம் இவைகளுடைய அர்த்தத்தை பார்ப்போம். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாரிணி ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமக்கு.